இளந்தலைகளையும் அழகிய உண்மையான மலர்களையும் நிறையாக வாரி அரைத்து அதன் மேல மெத்துன்னு திருவடியை வச்சு பெருமாள் நடக்க முடியாத நீ உபதாரம் பண்ணுகிறாய் பண்ணுகிறாய். சாதாரணமாக மைசூர் போந்த அரண்மனையில் போய் பார்த்தமையாகிய இந்த தர்பார் காலத்தில் ராஜா தர்பாருக்கு வருகின்ற வழியில பெரிய அழகான பட்டு கிருபாமரங்கள்லாம் விரிப்பா கீழே தெரிஞ்சா நல்ல அழகான துணியை விரித்து அது மேல நடந்து வருவான். அப்படி வரைச்ச ரோஜாதர்கள் எல்லாம் புஷ்பம் எல்லாம் நிறைய வாரி அரைப்பா அது மேல நடந்து வருவதாக பண்ணுவான். நடவாவாடேன்னு சொல்லுவார். அதுல ராஜேந்த ஒரு குறுநில மன்னனுக்கே இது மாதிரி எல்லாம் உபச்சாரம் பண்றான்னு சொன்னாக்க சர்வோகேஸ்வரனான எம்பெருமான் முன்னாடி ஏழுறாருன்னு சொன்னாக்க அவருக்கு எவ்வளவு உபச்சாரம் பண்ணாலும் தகும். அந்த உபச்சாரத்தை பிராட்சியான பாதுகா தேவியானவர் பண்ணுகிறார் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசியன் அனுபவித்தாகிறது. நிர்கச்சதா சரணரட்சிணி நியமானாம் கங்கேஸ்வரேண பவதி ரணதீட்சிதேனா சூதே சுராரி சுபடி நயனாம்புஜானாம் ஜௌத்ஸ்ரீம் நிஷாமிவ சிதாசித ரத்தனபாசாம். ஸ்லோகம் 567. நிர்கச்சதா சரணரட்சிணி நியமானாம் கங்கேஸ்வரேண பவதி ரணதீட்சிதேனா சூதே சுராரி சுபடி நயனாம் புஜானாம் ஜோத்ஸ்ரீம் நிஷாமிவ சிதாசித ரத்தனபாசாம். ரங்கநாதன் அசுர சம்ஹாரத்துக்காக வெளியில புறப்படுறார். ரங்கேஸ்வரேன ரங்கநாதனா இந்த ரங்கநாதன் இப்ப எப்படி எந்த இடத்தோட போறார் அப்படின்னு கேட்டா ரணதீட்சிதேனா ரணதீட்சிதேனா இவரிடம்னா யுத்தம் யுத்தத்துல தீட்சையோட போற அப்படின்னு அர்த்தம். இப்ப போய் கண்டிப்பா எல்லா அசுரர்களையும் மாய்த்து விட்டு தேவர்களை பாதுகாக்க வேண்டியது அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டு புறப்படுறார். புறப்பட்டு நிர்கச்சதாச்சரண ரட்சணி நியமானா வெளியில நிர்கச்சதா தான் இருக்கிற இடத்தை விட்டு விடாதார விமானத்தை விட்டு வெளியில அசுர சம்ஹாரத்துக்காக ரங்கநாதன் புறப்பார். ரங்கநாதன் புறப்பா புறப்படுத்த யார பாதுகை எதிரே இருக்கும் உடனே பாதுகையை சூட்டிருந்து வெளியில கிளம்புறார். அதனால பாதுகா தேவி ஒன்ன அழைச்சுமானாலே எடுத்து செல்லப்படுகிற பாதுகேணி அப்படின்னா என்ன அர்த்தம்? ரங்கநாதன் பாதுகையை சூட்டிக்கிட்டு வெளியில அசுர சம்ஹாரத்துக்காக புறப்பட்டார். போட்ட உடனே பாதுகாதேவி என்ன பண்ணா அசுர சம்ஹாரம் யோஜனை பண்ணா அசுர சம்ஹாரம் பண்ணா என்ன ஆகும்? அசுர சம்ஹாரம் பண்ணா அசுர ஸ்திரீகளுக்கெல்லாம் மனசுக்கு கஷ்டமா இருக்கும். மனசு கஷ்டமா இருந்து கண்ணு ஜலத்தை விட்டுண்டு மூஞ்சி சுருங்கி போய் எல்லாம் அழுது நிற்கும் இல்லையா? அந்த மாதிரி நிலைய இவன் முன்னாடியே உண்டு பண்றாராம். ஆறு பாதுகாதேவி என்ன பண்றா ரங்கநாதன் தன்னை சாத்திக்கிண்டு வெளியில இன்னொன்னு என்ன பண்றார்? சூதே சுராரி சுபடி நயனாம்புஜானாம் ஜௌத்ஸ்ரீ நிஷாமிவ சிதாசித ரத்தனபாசாம். இந்த பாதுகையில சித அசித ரத்தனபாசா இத்தனை வெண்மையான ரத்தனங்கள் எது நிறைய முத்துக்கள் இருக்கு இல்லையா? அதே மாதிரி அசிதனா கருப்பு இந்திர நீல கல் இருக்கு. ஆக இந்திர நீலக்கல்லு முத்துக்கள் ரெண்டும் நிறைய இருக்கிறதுனால இதனுடைய ஒளியானது முன்னாடி ரொம்ப தூரம் பெரிய டார்ச்சில் வீடுறது இல்லையா? அது மாதிரி பல மைல் தூரம் இந்த அசுரர்கள் வசிக்கும் முடியான நகரங்கள் இருக்கு அது மேல வீசணும். இந்த கருப்பும் வலுப்பும் ரெண்டும் வீசினா அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா பாக்கிறதுக்கு என்ன கிருஷ்ண பட்சத்துல சந்திரோதயம் ஆனா அப்போ இருட்டு இருக்கும். அதே இருட்டுல சந்திரனுடைய நிலவும் தெரியும் இல்லையா? ஆக ராத்திரியில் தான் நிலவு தெரியும். அது போல இந்த ஒளி என்ன பண்றது அந்த நகரங்களில் போய் ராத்திரியை உண்டு பண்ணி கருப்பனால ராத்திரியை உண்டு பண்ணி வலுப்பனால நிலவை உண்டு பண்ணி சந்திரன் பிரகாசிக்கிறது போலையும் சந்திரனுடைய நிலவு நிறுவப்படுகிறது போலையும் பண்றது. அப்ப என்னாச்சு? ராத்திரி மாறி ஆயிடுச்சு. ராத்திரி மானா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டோம்னாக்க ராத்திரி காலத்துல தாமரப்பூவெல்லாம் சுருங்கும். பகல்ல சூரியோதயமானா நல்லா விரிந்து நல்லா மலரும். அதே சந்திரன் அஸ்தமன் ஆகி சந்திரோதயம் ஆச்சுனாக்க அதெல்லாம் தாமரப்பூ நன்றாக சுருங்கி போடும் குவிந்து போடும். அதுபோல இங்க அசுர ஸ்திரீகள் இருக்காது இல்லையா? அந்த அசுர ஸ்திரீகளுடைய முகங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா தாமரை பூ மாதிரி அழகாக இருக்கு. ஆக தாமரை பூ மாதிரி அழகாக இருக்க முடியாது அவருடைய முகங்கள்லாம். அது தாமரை பூ தாமரை பூவாகவே வச்சார். அப்ப தாமரை பூ என்ன பண்ணா, இருட்டில் நிலவ கண்டா நிலவு பட்டா சுருங்கி போடும். அதனால இந்த ஒளியானது என்ன பண்றது அப்படின்னு கேட்டாக்க, தாமரை பூ நிலவை சந்திரனின் நிலவை கண்டால் எப்போ அப்படியா சுருங்குவோம். அத மாதிரி இப்போ அசுரஸ்தேருடைய முகங்கள் எல்லாம் முகங்களாகிற தாமரை பூ தாமரைகள் எல்லாம் இப்ப சுருங்கி ஆரம்பிச்சு. ஏன் எங்க நான் புறத்தா கண்டிப்பாக அசுர சம்ஹாரம் நடக்கும். அப்ப அசுரர் நம்முடைய கணவன் மார்கள்லாம் நாம் வைக்க வேண்டி வரும். வைக்க வேண்டி வந்தா நம்முடைய திசை எப்படி ஆகும் என்றவரெல்லாம் மருந்து முகம் குவிந்து சுருங்கி கஷ்டப்பட்டு இருக்கான். அப்படி முன்னாடியே இந்த பாதுகாதீவி என்ன பண்றான், தன்னுடைய ஒளியை அறிஞ்சு அவருடைய முகங்கள் எல்லாம் சுருங்க முடியாக பண்ணுகிறார் என்று சமத்காரமாக இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேவி அனுபவித்தாகிறது. மரதக ஹரிதாங்கி மேதுரா பத்மராகை அபிநவ ஜலபிந்து வியக்த முக்தா பலஸ்ரீஹி கரையசி பதரட்சே கிருஷ்ணமேக பிரச்சாராது கனக சரிதனூபே சாத்வலம் சந்திரகோபம். ஸ்லோகம் 568. மரதக ஹரிதாங்கி மேதுரா பத்மராகை அபிநவ ஜலபிந்து வியக்த முக்தா பலஸ்ரீஹி கலையசி பதரட்சே கிருஷ்ணமேக பிரச்சாராது கனக சரிதனூபே சாத்வலம் சந்திரகோபம். போன ஸ்லோகத்தில் அசுர சம்ஹாரத்திற்காக ரங்கநாதன் வெளியே புறப்பட்டார் அப்படின்னு சொல்லி அசுர சம்ஹாரம் பண்ணிட்டு வந்தவுடனே இழைப்பாடுவதற்காக காவேரியில் அந்த ஓரங்களில் போய் நல்ல காற்று வாங்க சௌரியமாக இருக்குமல்லவா, அதனால காற்றோட்டம் உள்ள காவேரி கரைக்கு இழந்து கொள்கிறார் அப்படின்னு சாகிறார். அந்த காவேரி கரையில நீ எப்படி இருக்கீங்கம்மா பாதுகா தேவி, இன்னும் புல்லடர்ந்த தரை இருக்குமே அது மாதிரி புல்லடர்ந்த தரை போல அழகாக நீ இருக்கிறாய் தெரிஞ்சுதா. உன்ன சூழ்ச்சிக்கு வந்து பெருமாள் காவேரிக்கிறார்தான். அப்ப அதை வர்ணிக்கிறார் சுவாமி இங்க மரதக ஹரிதாங்கி பாதுகா தேவி எப்படி இருக்க, உங்ககிட்ட மரத கற்கள் நிறைய இருக்கிறதுனால நீ ஹரிதாங்கி பசும்புல்லாம் இருக்குமோ இல்லையோ அது எந்த நிறத்தில் இருக்கும் அத மாதிரி பசும்புல் நடந்தது போல அந்த நிறம் போல உடம்பு முழுக்க உன் உடம்பு எப்படி இருக்கு பசும்புல் படர்ந்த அந்த ஹரிதமான பச்சை நிறத்தோட கூடியிருக்கு. மேதுரா பத்மராகி அப்புறம் பத்மராகத்தில் நிறைய இருக்கிறனால அது என்ன பண்றது, அது நிறைய அதுவும் நிறைய உங்களுக்கு மேல சூழ்ந்து வந்திருக்குது. அதை பார்த்தா இன்னும் அந்த பத்மநாபக்கள் இது மேல படிய அதனுடைய ஒளி படிய இன்னும் அழகாக நீ இருக்கிற, அதாவது பத்மநாபக்களுடைய ஒளி சூழப்பட்டு அதனால அழகாக இருக்கிற. மேதுடா பத்மராகி அபிநவ ஜலவிந்து எத்த முக்தா பலஸ்ரீஹி இன்னும் எப்படி இருக்க, முத்துக்கள் இருக்கு உங்ககிட்ட, அந்த முத்துக்கள் பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டவனா, அந்த முத்துக்களுடைய அழகு அது ஜலபிந்து மாதிரி இருக்கு. மேகத்திலேருந்து நீர் தவளை விழுந்தா அந்த புள்ளி புள்ளியா முத்துக்கள் முத்து மாதிரி அந்த நீர் தவளை இருக்குமல்லவா, அந்த நீர் தவளை மாறி இருக்கு. அபிநவ ஜலபிந்து புதிதாக விழுந்த மேகத்திலிருந்து விழுந்த தீர்த்தம் நீர் இருக்கேன் அதனுடைய பிந்து நீர் தவளைகள் தெரிஞ்சா, அதனால எட்ட முக்காக இந்த முத்துகளுடைய ஒளியானது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாக்க, அங்க மேகம் விளைஞ்சு விழுந்த அந்த இளம் இது இருக்கோயோ ஜலத்தினுடைய திவளைகள் அந்த ஜலத்துளிகள் மாறி இருக்கிறது. இதை பார்த்தா எப்படி இருக்கே, நீ காவேரி கரையில சதுப்பு நிலம், சதுப்பு நிலத்துல நல்ல நல்ல மழை காலத்துல மேகம் மூட்டம் இருக்கும். அப்போ லேசா தூத்தல் விழும், தூத்தல் விழுஞ்சா கீழே தரை எப்படி இருக்கு அதிகமா ஜலம் நடுவில் ஓடும், ஓரங்கள்ல சதுப்பு நிலமா இருக்கும், அந்த இடத்துல புற்கள் எல்லாம் முளைச்சிருக்கும், புற்கள் முளைஞ்சு அது எப்படி இருக்கு அழகா பசுமையா இருக்கு காவேரி கரையில. அந்த புற்கள் இருந்த இடத்துல இந்த இந்திரகோபங்கிற ஒரு பூச்சி மழைக்காலத்துல பார்க்கலாம், சின்னதா இருக்கும் நல்லா ஷேப்பா இருக்கும், அந்த பூச்சிகள் நிறைய கிளம்பும். அத மாதிரி ஷேப்பான இந்திரபோக பூச்சிகள் எல்லாம் நிறைய ஓடுறது சரிங்களா. அந்த புல்லு மேகத்துல நுனியில இந்த மேகத்திலிருந்து வர திவலைகள் விழுந்த சூறல் திவலைகள் இருக்கும் இல்லையா, அது முத்து மாறி இருக்கு. ஆக இந்த முத்துக்குழி ஒளி அங்கேயும் இருக்கு தூக்கல்ல, கீழே புல் முளைச்சிருக்கிறதுனால அது மரகத மாதிரி இருக்கு. அப்புறம் சிவப்பு பத்மநாகம் இருக்கிறதுனால அது வந்து இந்திரபோக பூச்சி போராப்பட இருக்கு. ஆக மழை காலத்துல கைவியினுடைய சதுப்புலனமானது இளம் இளம் புல் அடர்ந்து அது மேல மழை தூக்கல் தூர்வு லேசான தூற்றலினால முத்துக்கள் மாதிரி புல் நுனியில தீர்த்தம் இருந்து அது நிறைய அந்த இந்திரபோக பூச்சிகள் சேப்பான பூச்சிகள் எல்லாம் ஓடும். அப்பேற்ப இடத்துல பெருமாள் இப்போ நடந்து செல்கிறார். அந்த இடத்துல தலைகிசி பதரட்சு கிருஷ்ணமேக பிரச்சாரம் அது மேல மேக பிரச்சாரம். ஆக மேகம் மேல சூழ்ந்திருந்தா அப்பதான் முத்து மாதிரி நீர் தொலையெல்லாம் இருக்கும். இப்போ இந்த மேக கிருஷ்ணமேகம் இப்போ அங்கே வருது. கிருஷ்ணமேகனாரு கிருஷ்ணன் கண்ணன், கண்ணனாகிற மேகம், கண்ணனும் கரியவன், அதனால மேகம் போல இருக்கான், அநிருண்ட மேகம் போல இருக்கான். அதனால கரியவனான கிருஷ்ணன் இருக்கானே அவன் வந்து ரங்கநாதன் அங்கே சஞ்சாரம் பண்ணான். அப்படி சஞ்சாரம் பண்ணுகின்ற காலத்துல நீ என்ன பண்ற, கனக சரிதலும் ஊபு சாப்பிடலும் சேர்ந்த கோபம். அந்த காவேரி கரையில ஓரமாக ஜலம் ஓடுறதுக்கு பக்கத்துல இருக்கும்படியான சதுப்பு நிலத்துல இளம் தளிர் மண்டி அது மேல மழையின் எத்துவலைகள் எல்லாம் மேல முத்து முத்தாக இருந்து அதனிடையே அந்த இந்திரபோக பூச்சி ஓடுகிறது இல்லையா, அந்த ஓடுகின்ற அந்த சதுப்பு நிலம் மாறி பாதுகாதேவி நீ இருக்க. ஆனா சதுப்பு நிலத்துல இப்ப இளம்புல் இருக்கும், அது உங்கள்கிட்ட இந்த மரகத ஒளி இருக்கு. அப்புறம் அங்க இந்து இது சின்ன சின்ன பூச்சிகள் ஓடும், இந்திர கோபங்கிற பூச்சி அது சேப்பா இருக்கும், அது பத்மராகத்தினால உங்கள்கிட்ட அது மாதிரி நிறமும் அது மாதிரி உண்டாகும். அப்புறம் அந்த வெளிர் முத்துக்கள்னால மரத்தூரல் விழுந்து புதுகள் ஒளியில ரத்தம் முத்து மாறி தீர்த்து அடைஞ்சிருக்கு. இப்படி இருக்கும்படியான சதுப்பு நிலத்துல பெருமாள் நடக்கிறார். அந்த சதுப்பு நிலம் மாறி நீ இருக்க, ஆக ஒன்னு சேர்த்துக்கிட்டு பெருமாள் நடக்கிறாருங்க. சரிங்களா, கனக சரிதான ஊபு கனக சரிது காவேரி அதனுடைய அது பக்கத்தில் இருக்கும்படியான சதுப்பு நிலங்கள்ல சாத்வரம் சேந்திர கோபம் அந்த பச்சையா இருக்கும்படியான இந்திரபோக பூச்சியோட கூடின நிலம் இருக்கேன், அந்த நிலத்தை நீ உண்டு பண்ணுகிறா இப்பொழுது. அதனால நீ எப்படி இருக்கேன், சதுப்பு நிலம் மாறி இருக்கேன், உன்னிடத்துல நீர்த்து விலைகள் இருக்கு முத்து மாறி, அதே சமயத்தில் இந்திரபோக பூச்சிகள் எல்லாம் ஓடுறது, அது அது மேல அந்த சதுப்பு நிலத்துல ரங்கநாதன் திருடி இருக்கிறதோ பதவிக்கு மேல, அதனால ரங்கநாதன் சதுப்பு நிலத்துல சஞ்சரிக்கிறானோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு என்று சாதிக்கிறார் இந்த சுலோகத்துல. விரகித சுரசிந்தோ விஷ்ணுபாதாரவிந்தாது சமதிகம் அனுபாவம் பதிகே தர்சயந்தி வலவிதுபல முக்த பத்மராக பிரகாசை பரிணமேசி நூனம் பார்த்தசோணம் பிரயாகம். ஸ்லோகம் 569. விரஜித சுரசிந்தோ விஷ்ணுபாதாரவிந்தாது சமதிகம் அனுபாவம் பாதுகே தர்சயந்தி வனவிதுபல முக்த பத்மராக பிரகாசை பரிணமேசி நூனம் சாப்தசோனம் பிரயாகம். காவேரியை பற்றி இந்த ஸ்லோகத்தில் சொன்னாரோ இல்லையோ, உடனே நதிகள் நினைவுறத உடனே பிரயாக நனவு கொண்டு கொடுத்து சுவாமிக்கு அதை சொல்லிப்போ அவர் கவனம் பண்ணியிருக்கார். என்ன அப்படின்னு கேட்டா, விரஜித சுரசிந்தோஹோ விஷ்ணுபாதாரவிந்தாது சமதிகம் அனுபாவம் அதுக்கு சயந்தி பாதுகாதேவி நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டவனாக்க, கங்காதேவிய விட இன்னும் வசந்ததாக கங்கை யமுனை சோழா அப்படின்னு சொல்லக்கூடியதான மூணு நதிகள் சேரக்கூடிய ஒரு தன்மையை அந்த இடத்தை எடுத்து காட்டுகிறாய் இப்பொழுது நீ அப்படின்னார். விரஜித சுரசிந்தோஹோ விஷ்ணுபாதாரவிந்தாது விஷ்ணுபாதாரவிந்தாது எம்பெருமானுடைய பெருவிடி தாமரை நேற்றம் திரீக்கிரமான காலத்துல விரஜித சுரசிந்தோஹோ அப்போ திருவிடியிலிருந்து என்ன உண்டாச்சு, ஆகாச கங்கை உண்டாச்சு இல்லையா, அதனால பெருமாளுடைய திருவடியிலிருந்து என்ன உண்டாச்சு? ஆகாச கங்கை உண்டாச்சு. இப்போ பாதுகையிலிருந்து என்ன உண்டாச்சு அப்படின்னா, கங்கை, யமுனை, அதே சமயம் சோழான்னு மூணு நதிகள் உண்டாயிருக்கு அப்படின்னு சாதிக்கிறார். சமதிகன் அனுபாவம் பாதுகே தரிசயந்தி, அந்த எம்பெருமானுடைய திருவடி தாவரையிலிருந்து உண்டான கங்காதீவி இருக்காரன், அதை விட சமதிக அனுபாவம், பின்ன அதை விட உயர்ந்த பெருமையுடையதாக நீ இருக்கிறாய் என்று பாதுகே தரிசயந்தி. பாதுகாதேவி, நீ அதனுடைய அதிக பெருமையை காட்டுகிறாய். இங்க எப்படி காட்டுகிறாய் அப்படின்னு கேட்டா, எம்பெருமானுடைய திருவடியிலிருந்து ஒரு நதிதான் உண்டாச்சு, இது கங்கை உண்டாச்சு. ஆனா பாதுகையிலிருந்து கங்கா, யமுனா, சோனா, சோனம் என்று சொல்லக்கூடியதான மூன்று நதிகள் உண்டாச்சு அப்படிங்கிற ரேகம். வலவிரு உபல முக்தா அர்ணராக பிரகாசி, உங்ககிட்ட வலவிரு உபல அப்படின்னா இந்திரநீலக்கல், நீளமான இந்திரநீலக்கல் உங்ககிட்ட இருக்கு. அந்த இந்திரநீலக்கல் எப்படி இருக்கு? அதனுடைய பிரகாசம் ஓடினா அது யமுனா ஓடுறது மாதிரி இருக்கு. யமுனா நதியை காட்டுறது இந்திரநீலக்கல். முக்தா, அப்புறம் ஒழுப்பாக இந்த முத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கனால ஒழுப்பான ஒளி பரவுது. ஒழுத்தான ஒளி இது பார்த்தா எப்படி இருக்குது? கங்கா பிரவாகம் மாதிரி இருக்கு. ஆக கங்கை ஓடுறதோ அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கு. முக்தா பத்மராக பிரகாசி, பத்மராகம் சிவப்பு, அதனுடைய ஒளி என்ன காட்டுறது அப்படின்னு கேட்டா, கங்கை யமுனை ரெண்டு சேர்றதே அந்த இடத்துல கொஞ்சம் பக்கத்துல சோழங்கிற நதியாகவும் வந்து சேரப்படு. சோழம்னாலே சோழங்கிற சப்தத்துக்கு சிவப்புன்னு இருக்கும், அதனுடைய நீர் சிவப்பாக இருக்கும். ஆகையினால என்ன ஆச்சு? இந்திரநீலக்கல் யமுனையையும், முத்துக்கள் வந்து கங்கையையும், பத்மநாபக்கல் சோனாங்கிற நதியையும், மூன்று நதியையும் இந்த பாதுகாதேவியிலிருந்து உண்டாயிருக்கும். தெரிஞ்சா பரிணமிசி நூனம் பிராப்த சோனம் பிரயாகம், சோனா நதியோட கூடின பிரயாகிய, பிரயாகம்னா யமுனையும் கங்கையும் சேர்ந்த பிரயாகிய, சோனா நதியோட சேர்ந்ததாக நூனம் பரிணமிசி, நீ அத மாதிரி உண்டாக்குகிறாய் போதும். அதாவது பிரயாகமா, பிரயாகோடு கூடின பிரயாகங்கள் இருக்க முடியாத கங்கா யமுனா சந்திப்பு, அதோடு கூட சோழையனுடைய சந்திப்பு, மூணு சங்கமும் சேர்ந்து மூன்று நதிகள் ஓடுவது போல உன்னுடைய ஒளிகளாலே, ரத்தனங்களுடைய ஒளிகளாலே நீ காட்டுகிறாய். அதனால நீ எப்பேற்பட்டவள் அப்படின்னு கேட்டோம்னா, எம்பெருமானுடைய திருவடியை விட நீ உயர்ந்தவள். எம்பெருமானுடைய திருவடி ஒரு இதைத்தான் உண்டு பண்ணிட்டு, கங்கையைத்தான் உண்டு பண்ணிட்டு, ஆனால் அந்த திருவடியை காப்பாற்றுகிற பாதுகாத்தேவி இருக்காளே, அவள் என்ன பண்ணா அப்படின்னு கேட்டோம்னா, கங்கா, யமுனா, சோழன் என்று சொல்லக்கூடியதானா மூன்று நதிகளையும் உண்டு பண்ணினாள் என்று இந்த ஸ்லோகத்தில் சமத்காரமாக தான தேசம் அனுபவிக்கிறபடி. விவித மணிமய ஊகை எத்தபட்சம் விஜித்ரைஹி ஜலநிதி திவிதுவாம் வேத்மி வீணாசகோரி, அனிஷ மல்கலானாம் பாதுகே ரங்கபர்த்து சரண நகமணீனாம் சந்திரிஷாம் ஆபிபந்தி. ஸ்லோகம் 570. விவித மணிமயூகை எட்டபட்சாம் விஜத்ரீஹி ஜலநிதி திவிதுவாம் வேத்மி வீணாசகோரி, அனிஷ மல்கலானாம் பாதுகே ரங்கபர்த்து சரண நகமணீனாம் சந்திரிகாம் ஆபிபந்தி. இந்த ஸ்லோகத்தில் பாதுகைய சகோரியில் சகோர பறவையாக பேசுகிறார். திருவடியோடு கூடியிருக்க முடியான பாதுகையானவள் சகோர பட்சி மாதிரி இருக்காங்க. சகோர பட்சி என்ன ஒண்ணுனா, அது நிலாவை பருகும். சந்தனுடைய லவ் வந்ததுன்னா அதே பருகி அதுக்கு வேறென்று போடும். அந்த சகோர பறவைக்கு அது மாதிரி குணம். தாழ்த்திக்கிட்ட எப்போதும் சகோர பறவை இருக்கும். அந்த சகோர பறவை மாதிரி இந்த பாதுகாதேவி நீ இருக்கிறாய் அப்படின்னா, எப்படின்னு கேட்டா, கிரீஜ மணிமயூகை எக்கபட்சம் விசித்திரைஹி, விசித்திரைஹி விவித மணிமயூகை, உங்ககிட்ட பல்வேறு வகையான ரத்னங்கள் எல்லாம் அழைக்கப்பட்டிருக்கு. ஊர்லயும் பல பல மணிகள் அழைக்கப்பட்டிருக்கு. அதனுடைய பிரகாசங்கள் ஒளிகள் நல்லா ஸ்பஷ்டமாக தெளிவாக வீசுகிறது. அந்த ரெண்டு பக்கத்திலையும் இருக்கு, ரெண்டு பக்கத்திலையும் இருக்க முடியாத மணிகள்லாம் பிரகாசிக்கிறத பார்த்தா எப்படி இருக்குங்கட்டா, எட்டபட்சம் உனக்கு ரெண்டு பக்கத்திலையும் மணிகள் அழைக்கப்பட்டிருக்கு, இரு புறங்களும் அழகாக மணியோடு சேர்ந்து ஒளியை கலப்படுது அப்படின்னு அர்த்தம். எட்டபட்சம் அம்பட்சம்னா சிறகுக்கு போயிடும். சகோதரி பறவை என்ன சொல்ல போற, அந்த சகோதரி பறவை எது பக்கத்தில் இருக்குமான வகைகள் வகைகளோடு கூடியிருக்குன்னு ஒரு கருத்து இருக்கும். ஜலதிதுஹிதுஸ்துவாம் வேத்னிதிலாம் ஆசகோரியும், ஜலதிதுஹிதா திருப்பார்கடல் அவதரித்த மகாலட்சுமி, அவள் எப்பொழுதும் விளையாடுவதற்காக பேசி குஞ்சி எல்லாம் பண்றதுக்காக ஒரு கிளியை வளர்க்கலாம். அந்த கிளி என்ன பேரு, சகோரியே பேரு. சகோரன் ஒரு வகையான பறவை. அந்த பறவை என்ன பண்ணும், கண்டதெல்லாம் சாப்பிடாது, நிலாவையே அது தனக்கு உணவாக பருகும். அது அப்பேற்ற பறவை. அப்பேற்ற பறவையாக மகாலட்சுமியின் கையில் இருக்க முடியாத சகோரி என்கிற பறவையாக ஒன்ன நான் நினைக்கிறேன் அப்படின்னு. அந்த சகோதரத்துக்கு பறவை இது ரசிக்கிட்டு இருக்குமே அப்படின்னு கேட்டா, இதுவும் எத்தபட்சம் இது எத்தனை பலவிதமான மணிகள் அழைக்கப்பட்டிருக்கிற இரு புறங்களிலும், இரு புறங்களும் எத்தபட்சம்னா ரெண்டு பக்கங்களும் பரவலும் நல்லா பிரகாசிக்கிறது முத்துக்களாலேயும் மற்ற மணிகளாலேயும் அப்படின்னு அர்த்தம். இந்த சகோதரி இருக்கே அதுவும் எத்தபட்சம் அப்படின்னு இரு புறங்களிலும் ரசிகோட கூடியிருக்கு. ஆக இருவருக்குள்ளான அந்த ஒளிகளே சகோதர பட்சியினுடைய ரெக்கை மாறி, அப்பேற்பட்ட ரெக்கைய ரெக்கையோடு கூடின சகோதர பறவைய பிராட்டி கையில் வச்சுட்டு பேசிட்டு இருக்கா. அந்த சகோதரி பறவை மாறி நீ இருக்கிறாய் அப்படின்னாரு. இவளை பார்த்து எப்படி அப்படின்னு கேட்டான், அனிஷம் அதுகதானாம் சதுசேரங்க பர்த்து சரணநகமணி சந்திரிகாபந்தி. அந்த சகோதரி பறவை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா, சந்திரனுடைய நிலவை பருகம். வெளியில் இருக்க முடியாத சகோதர பறவைக்கெல்லாம் ஒரு சந்திரன் ஆகாசம் இருக்கு, ஒரு சந்திரனுடைய நிலவை தான் கிடைக்கும், அதுதான் பருகம். ஆனா லட்சியின் கையில் இருக்க முடியாத சகோதரி இருக்க அதுக்கு பத்து சந்திரன் இருக்கு அப்படின்ட்டான். எப்படி அப்படின்னு கேட்டவனாக்க, அதுக்கு சரண நகமணியினான் எம்பெருமானுடைய சரணம் திருவடி, ஒவ்வொரு திருவடியிலையும் அஞ்சு விரல்கள், பத்து விரல்கள், பத்து விரல்களையும் மேல நகம் இருக்கும். அந்த நகம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, சந்திரன் போல இருக்கு. அதே மாதிரி சந்திரன் போல ஒளியும் வீசுகிறது அழகாக. அதனால சரண நகம் அணியினாம், இந்த ஒவ்வொரு ஒவ்வொரு நகமும் எப்படி இருக்கு, ஒவ்வொரு சந்திரன் போல இருக்கு. எப்படி அதுகலாம், விகலமா இல்லை, லோகத்தில் பார்க்குற சந்திரன் பிரதமேந்தாரம் வச்சு போறது உள்ள பார்த்தாக்க ஒன்னு ரெண்டு மூணும் கலைகள் ஏறிண்டே வரும். அப்புறம் பௌர்ணீந்தாரம் வச்சா கலைகள் குறைஞ்சிட்டே வரும். பூர்ணமா எப்போதும் இருக்காது, ஒரு நாள் தான் பூர்ணமா இருக்கும். ஆனால் இந்த எம்பெருமானுடைய திருவடியுடைய நகங்களாக சந்திரங்கள் இருக்கேன், இது பூர்ணமாக இருக்கு. அனிசவிகளான அதுவும் எப்பொழுதும் பூர்ணமா இருக்கு. அந்த சந்திரனும் பூர்ணமா இருக்கு, ஆனா எப்பொழுதும் இருக்கிறதில்லை, பௌர்ணமிக்கு ஒரு நாள் தான் பூர்ணமாக இருக்குது. ஆனால் எம்பெருமானுடைய நகங்களாக சந்திரன் இருக்கேன், அது எப்பொழுதும் பூர்ணமா இருக்கு. அனிசமணிகளான பாதுகே ரங்கபர்த்து எம்பெருமானுடைய இந்த நகமணிகள் இருக்க அதுகளாக சந்திரன் சரண நகமணி நாம் சந்திரிகாம். ஆக சரண நகமணி நாம் சரணங்களாகிற அப்படின்னா சரணங்கள் இருக்க முடியாத நகம், நகம்தான் சந்திரன். அதுலேருந்து கிளம்பக்கூடிய கிரணம் இருக்கு, அது நிலவு மாதிரி வச்சுக்கணும். இப்போ வச்சுன்னா அந்த நிலவுன்னா சந்திரிக்கான நிலவுக்கு போயிடும். அந்த நிலவை எது பருகின்றது, லட்சுமி கையில் இருக்க முடியாத சகோதர பறவை பருகின்றது. அப்படி லட்சுமி கையில் இருக்க பறவை சகோதர பறவை மாதிரி நீ இருக்கிறாய் அப்படின்னா ஏன்னா உனக்கு ரெண்டு பக்கத்துலயும் ரெக்கை இருக்கு தெரிஞ்சது எட்ட பட்சம் ரெண்டு பக்கத்துலயும் பட்சம் என்ன இருக்கு அப்படின்னா அது ஸ்டேஜையா சாதிக்கிறான் பட்சம்னா ரெண்டு பக்கங்கள் அர்த்தம் பட்சம்னா சரகுன்னு அர்த்தம் இறக்கேந்த அர்த்தம் சகோதரிக்கு அதனால இது பட்சங்கள் எப்படியான நீ இருக்கே பாதுகாதேவி நீ இருக்கியே நீயும் பிராச்சீன நிலையில் இருக்கும்படியான சகோதரி பறவை மாறி இருக்க இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா இந்த பத்து நகங்களும் பத்து சந்திரன் மாறி அந்த பத்து சந்திரனுடைய நிலவை நிறைய கிடைக்கிறது நன்னா பரிகிட்டு சந்தோஷமா இருக்கு லட்சுமி இருக்கும்படியான சகோதரியானது சரிங்களா மற்ற சந்திரன் இருக்க உலகத்துல அந்த சந்திரன் இருக்குதுன்னா அது ஒரு சந்திரன் தான் அது ஒரு சந்திரனும் எப்பொழுதும் பூர்ணமா இருக்காது இது எப்பொழுதும் பூர்ணமாக இருக்கும் ஆக எப்பொழுதும் பூர்ணமா இருக்கும்படியான நகச்சந்திரத்திலிருந்து ஏற்படக்கூடிய ஒளி நிலவை வருகின்ற சகோதரி பறவை இருக்காள் அந்த சகோதரி பறவை மாறி பாதுகாப்பு நீ சேவை சாதிக்கின்றாய் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமிஜி அனுபவித்தார்கள். சரண கமல சேவா சங்கீனாம் ரங்கபர்த்து வினய கரிம பாகாம் வர்ஜிதைராதபத்ரைஹி புனரவி பதரக்ஷே புஷ்யசீத்தம் சுராணாம் பகுவித மணிகாந்தியா பரிஹி பிஞ்சாதபத்ரம். ஸ்லோகம் 571. சரணகமல சேவா சங்கீனாம் ரங்கபர்த்து வினய கரிம பாகாம் வர்ஜிதைராதபத்ரைஹி புனரவி பதரட்சே புஷ்யசித்தம் சுராணாம் பகுவித மணிகாந்தியா பரிஹி பிஞ்சாதபத்ரம். ரங்கநாதன் ஒரு சமயம் உற்சவத்திற்காக வெளியில புறப்படுகிறான். வெளியில புறப்படுற காலத்துல தேவர்கள் எல்லாம் வந்து சேவிக்கிறான். அப்படி அவர் சேவிக்கும் பொழுது எப்படி வரா அப்படின்னு கேட்டோம்னா அவள் ஆகாசத்துல வரும் அவளுக்கு நோக்கம் என்ன எம்பெருமானை சேவிக்கணும்ட்டு ரங்கபர்த்து சரண கயமுல சேவா சங்கினாம் அவர்கள் ரங்கபர்த்து ரங்கராஜாவனுடைய சரணகமல சேவா அழகான தாமரமலர் போன்று இருக்க முடியாத திருவடிக்கு தொண்டு செய்து எம்பெருமானுடைய பிரீத்தியை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசையோட வராவா சொர்க்கத்திலேருந்து வரிசையான். அதேபோல் எப்படி வரா ரொம்ப நோய் நீண்ட தூரம் வரவேண்டிருக்க முடியாத ஆகாசத்துல எல்லாம் கொடை பிடிச்சுன்னு வரா கொடை பிடிச்சுன்னு வந்தா சன்னதிக்கு கொஞ்சம் தூரத்தையே என்ன பண்ணிவிட்டேன் இணைய கர்மபாஜாம் கட்சியது ஈராத பத்திரை அவருக்கு பிடிச்சிருந்த ஆலோபத்திரம் இருக்கே கொடைகள் அவளெல்லாம் ஒழுங்கா மடக்கி தூரக வச்சுவிட்டு எப்படி வரா அதி வினயத்தோட வரா சரிங்களா. வினயம் இல்லாதவர்கள்லாம் டம்மமாக உடைய பிடிச்சுப்பா வாக்கிங் சிங்கிச்சுப்பா என்ன யோக வச்சு போட்டுவா ஏதாவது பண்ணுவா அன்னவசரம் போட்டுவா எல்லாம் பண்ணுவா. ஆனா தேவர்களுக்கு எல்லா விதமான வசதியும் இருந்தாலும் கூட அவர்களெல்லாம் வினய கரிமம் ஹாஜா அந்த வினயத்தினால ரொம்ப அடக்கத்தோட அப்படி குனிந்த தலையுடன் கையை கூட்டிய வண்ணம் பெருமாள் சந்தி பெருமாள் கிட்ட வராளாம். உன்னடி புதரட்சே புஷசித்தம் சொரானாம் அப்படி வந்து பெருமாளை சேவிக்கிறா அவ அப்படி சேவிக்கிற காலத்துல பெருமாள் திருவடி வாரத்துல வந்து சேவிக்கிறான். பாதுகாதேவி பண்றான் பாதுகாதேவி அவர்கிட்ட கிருப ஜாஸ்தி ரொம்ப அடிக்கடி வந்து சேவிக்கிற அப்படின்னால அந்த தேவர்கள்ட்ட பாதுகாதேவிக்கு ரொம்ப கிருபை. அதனால என்ன பண்ணா பாவம் எல்லாம் கொடை பிடிச்சுன்னு வந்தா பாவம் இப்ப கொடை இல்லாம இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நாமான கொடையை கொடுப்போமே அப்படின்னு பாதுகாதேவிக்கு தோணுச்சு. அதனால என்ன பண்ணா அப்படின்னு கேட்டா பகுவித மணிகாந்தியாத்திரம் ஒரு இடத்துல பல வகையான ரத்தனங்கள் அழைக்கப்பட்டிருக்கு இல்லையா. அந்த ரத்தனங்களுடைய காந்தி எல்லாம் சேர்ந்தா எப்படி இருக்கு மயில்தோகை மாறி இருக்கு பார்க்க அந்த மயில்தோகைனாலேயே ஒரு கொடை பண்ணா எப்படி இருக்கும் அது மாதிரி மயில்தோகைனாலேயே ஒரு கொடையை ஏற்பாடு பண்ணி அந்த கொடையை பிடிக்கிறாலும் அவளுக்கும் அந்த கொடையை கொடுக்கிறாலும் அவருக்கு வந்து சேவிக்கிற தேவர்களுக்கெல்லாம் ஆக புனரதி பதரட்சே புஷ்யசி தம் சுராணாம் தேவர்களுக்கெல்லாம் மயில்தோகினாலான ஒரு கொடையை நீ கொடுத்து உதவுறாய் ஏன்னா அவளிடத்துல அவளோட அனுகிரகம் உனக்கு என்று இந்த ஸ்லோகத்துல தேவர்களையும் பாதுகாதேவி அனுகிரகிக்கிறாள் என்று சுவாமி தேசியன் சாதித்தார்கள். மரதகருஜி பத்ரா மௌச்சிகஸ்மர புஷ்பா ஸ்புடகிசலயோபா பாசரை பத்மராகை ஃபலமகிலமுதாரா ரங்கநாதஸ்ய பாதே சலயதி பவதி நஹா கல்பவல்லீவ காசித். ஸ்லோகம் 572. மரதகருஜி பத்ரா மௌச்சிகஸ்மர புஷ்பா ஸ்புட கிசலய சோபா பாசரை பத்மராகை ஃபலமகிலமுதாரா ரங்கநாதஸ்ய பாதே கலயதி பவதி நஹா கல்பவல்லீவ காசித். போன ஸ்லோகத்துல தேவர்கள்லாம் குறைய தூர வச்சுக்கிட்டு பணிவாக ரங்கநாதருள்ள வந்து சேவிச்சு அவர்களுக்கு பலத்தெல்லாம் வேண்டுகிறார்கள், எல்லாம் சேவிச்சான்னு சொன்னான். இப்போ அப்படி சேவிச்ச தேவர்கள்லாம் என்ன பண்றான், பாதுகாதேவிய பார்த்த உடனே ஸ்தோத்திரம் பண்றான். பாதுகாதேவிய ஸ்தோத்திரம் பண்ண உடனே பாதுகாதேவி மகிழ்ந்தவளாய் அவர்களுக்கு வேண்டிய விரும்பும் பலத்தெல்லாம் கொடுக்கிறான். விரும்பும் பலத்தை கொடுக்குறதுனா எது விரும்புவான பலத்தை கொடுக்கும் அப்படின்னு கேட்டவனாக்க, சொர்க்கலோகத்துல கற்பவட்சம் இருக்கு. கற்பவட்சத்துல போய் அது நடையில் இருந்துட்டு என்ன வேணும்னு கேட்கறாலோ அதெல்லாம் கற்பவட்சம் கொடுக்கும். அதே மாதிரி கற்பக கொடி உண்டு. கற்பவட்சத்திலேயே கீழே கற்பக கொடி மேலே படரும். கொடியெல்லாம் மரத்து மேலே படரும் இல்லவா, இது கற்பக கொடி மேலே படரும். அந்த கற்பக கொடி இருக்கேன், அதை கேட்டாலும் அதுவும் வேண்டிய பலத்தெல்லாம் கொடுக்கும். இப்போ ரங்கநாதன் கற்பவட்சம் மாறி ரொம்ப அழகா இருந்திருக்கார். அந்த ரங்கநாதனுடைய திருவடி வாரத்துல அடியில பாதுகாதேவி இருக்காங்க. இவ மரத்தின் அடியிலே படரக்கூடிய கற்பக கொடி மாதிரி இருக்கா. இப்ப கற்பக கொடின்னு எப்படி சொல்ல முடியும்ல அப்படின்னா, கற்பக கொடின்னா கொடியில வரிசையா இலைகள்லாம் இருக்கும், அப்புறம் ஒரு பக்கத்துல முட்டு விட்டு பூத்துட்டு இருக்கும், இந்த பக்கம் நுனி நல்ல கொழுந்துகள்லாம் விட்டு இருக்கும். இதெல்லாம் பாதுகள் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாக்க அதை சாதிக்கிறார் மரதக ருஜிபத்ரா. அந்த பாதுகையில மரதக்கல் நிறைய இருக்கு. அதெல்லாம் எப்படி இருக்கு, பச்சை பசையல் பச்சையாக இருக்கும். அந்த பச்சையா இருக்கிறது அதனுடைய ஒளியானது மேல வீசுறது. அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, பாதுகை மேல கொடியில இலைகள்லாம் இருக்கும் போது அது மாதிரி இலை மாறி இருக்கு, கொடியில இருக்கக்கூடிய இலை மாறி. மௌச்சிகஸ்மேர புஷ்பம், அப்புறம் கொடியில பூத்து இருக்கும் போது அங்க அங்க அதே மாதிரி இங்கேயும் பாதுகையில முத்துக்கள் நிறைய அழைக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த முத்துக்கள் எல்லாம் மொட்டு மாறியும் மொட்டு வந்து மலர்ந்த புஷ்பம் மாறியும் அதனுடைய ஒளியானது மலர்ந்த புஷ்பங்கள் மாறி இருக்கு. ஆக கொடியில இலை இருக்கு, புஷ்பம் இருக்கு. அப்புறம் கொடி நடுநிலையில ஒரு கிளை கிளம்பும், கிளம்பினா அது இளம் துளிரோட இருக்கும். சுடர்னா தெளிவாக இருக்க முடியாத கிசலைய இளந்தளிர்கள், அந்த இளந்தளிர்களுடைய அழகான தளிர்களும் இதை தெரியுது. எதனால தெரியுதுன்னு கேட்டா, பாசுரை பத்மராகி ஒன்னா பிரகாசிக்க முடியாத பத்மராகக்கள் இருக்கு இல்லையா, அந்த பத்மநாதத்தினுடைய ஒளி எப்படி இருக்கு, அந்த இளம் தளிர் மாதிரி இருக்கு. இளந்தளிர்கள் எப்படி இருக்கும், கொஞ்சம் சிவந்த நிறமாக இருக்கும். அத மாதிரி இந்த பத்மநாதத்தினுடைய ஒளியானது இளந்தளிர்கள் மாதிரி இருக்கு. ஆகவே பாதுகை ஒரு கற்பக கொடி போன்றவர். அவரிடத்துல இலைகளும் இருக்கு, புஷ்பம் இருக்கு, இளம் தளிர்கள்லாம் இருக்கு. அதனால அவள் கற்பக கொடிதான். அப்ப இந்த கற்பக கொடியான பாதுகை நீ என்ன பண்ற அப்படின்னுட்டா, உதாரா கற்பவருஷன் எப்படியானால் உதாரியமுடையதோ கேட்டதெல்லாம் வாரி வழங்குமோ, கற்பக கொடி எப்படி எல்லாத்தையும் கேட்டதெல்லாம் வாரி வழங்குமோ, அதே மாதிரி பாதுகாதேவி இங்க வந்து சேவிக்கிற தேவர்களுக்கெல்லாம் கேட்டதெல்லாம் வாரி வழங்குகிறார். உதாரா எந்த விதமான பலங்கள் என்னென்ன கேட்கிறாரோ அதையெல்லாம் பெருந்தன்மையோட வள்ளல்கள் அதையா வாரி வழங்குகிறாராம். இப்படியாக கலைதி பகுதி நகா கப்பவல்லி காசிது காசிது. அதனால ஒரு வகையான கற்பக கொடி மாறி ரங்கநாதன் திருவடி ரங்கநாதனாகிற கற்பக வருஷத்தின் அடியில திருவடியின் கீழே கற்பக கொடி மாறி காட்சி அளித்து நீ எங்களுக்கெல்லாம் வேண்டிய பலங்கள் எல்லாம் வேண்டுகிறாய். ஆனா எனக்கும் நீ தான் கற்பக கொடி, எனக்கு வேண்டியதெல்லாம் நீ தான் கொடுப்ப என்கிற எண்ணத்தோட சுவாமி ஜெய்சன் இங்கே சாதித்தபடி. பகுமணி ருச்சிராங்கீம் ரங்கநாதஸ்ய பாதாது நிஜசுரசி கிரீஷோ நிச்சிதம் பாதுகேத்வாம் ஸ்மரதி லலிதமந்தல் அரணியம் பவன்யா சரள கனகலாபம் சண்முக உபவாக்கியம். ஸ்லோகம் 573. பகுமணி ருச்சிராங்கீம் ரங்கநாதஸ்ய பாதாது நிஜசிரசி கிரீசோ நிசிவம் பதுகேத்வாம் ஸ்மரதி லலிதமந்தர்லாலனீயம் பவன்யாஹ தரள கனகலாபம் சண்முகஸ்ய உபவாக்கியம். ஸ்லோகம் 573. ஒரு சமயம் எங்கனாவனை சேவிக்க சிவன் வரார். சிவன் வரும்பொழுது அவனுக்கு பெருமாளுடைய பாதிகைய ஸ்ரீஹண்டாரியை எடுத்து தலை மேல வச்சு சாதிக்கிறார். நீ எப்படி இருக்க? பகுமணி ருச்சிராங்கின், பகுமணி ருச்சிராங்கின், உன்னிடத்துல நிறைய ரத்தனங்கள் அழைக்கப்பட்டிருக்கு, பல வகையான ரத்தனங்கள் அழைக்கப்பட்டிருக்கு, அதில் பார்க்க பார்க்க அழகாக இருக்கேடி. சிவன் வந்து தன்னுடைய சிரசு மேல உன்னை தூக்கி வச்சு தன்னை அனுகிரகிக்கணும்னு பிரார்த்திக்கிறான். மெட்டாதவர் என்ன பண்ற? அவனுக்கு சிவனுடைய தலையில ராஜராஜேவிய, அதாவது ஸ்ரீ சடகோபன் சொல்லக்கூடிய ஸ்ரீஹடாதிய அவளுக்கு சாதிக்கிறான். அப்ப சாதிச்ச அவனுக்கு சந்தோஷமா இருக்கு. என்ன நினைக்கணும்? மிக சிரசி கிரீசோ நிச்சிவம் பாதுகேத்வாம், என் பாதுகே உன்னை தன்னுடைய சிரசுல வச்ச உடனே அவனுக்கு இருக்கு சந்தோஷம். அழகா நல்ல எண்ணங்கள்லாம் எங்கேயோ போறது அவனுக்கு. என்ன போறது அப்படின்னு கேட்டா, ஸ்மரதி லலிதம் அந்தர்லாலனீயம் பவன்யாஹ சரள கனகலாபம் சண்முகஸ்ய உபவாக்கியம். எப்போதும் அவன் கைலாசத்தில் இருக்கிற பார்வதி தேவி என்ன பண்ணுவா? தன்னுடைய பிள்ளைக்கு வாகனம், சண்முகனுக்கு ஆறுமுகனுக்கு வாகனமாக இருக்கிறது ஆறு மயில், அந்த மயிலை கண்டா ரொம்ப பிடிக்கும் பார்வதிக்கு. அதை தட்டி கொடுத்து எடுத்து அதோட விளையாடுவா. என்ன அப்படி விளையாடுற மயில் இருக்கேன், அந்த மயில் நினைவுக்கு வந்தது இங்க சிவனுக்கு. என்ன வந்தது அப்படின்னு கேட்டா, நீ எப்படி இருக்க? சரள கனகல ஆபம், அந்த மயில் எப்படி இருக்கும்? நீ எப்படி இருக்க? ஒன்னு இது ஆப சடாரி சாய்கிட்ட அப்படி இப்படியும் ஆடு மூலி பாதுக்க பாதுக ஆடுகின்ற காலத்துல அந்த பாதையிலேருந்து கிளம்ப கூடுதான பல்வகை மணிகளுடைய ஒளிகள்லாம் இருக்கு. அந்த ஒளிகள் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? மயில் தோகை மாதிரி இருக்கு. அந்த மயில் தோகையோட கூடினா ஆறு கூடி இருக்கிறது யாரு? இந்த பாதுகாதேவி. ஆக பாதுகாதேவி, நீ மயில் மாதிரி இருக்க, உன்னிடத்திலிருந்து கிளம்ப கூடியதான ஒளி வெள்ளம் அது மயில் தோகை மாதிரி இருக்கு. ஆக ஒரு மயிலே நீ வந்துருத்தோன்னு பாக்கிறான் சிவன். ஏன் சிவ மயில் கிட்ட போவான புத்தி இருக்கு அப்படின்னு கேட்டாக்க, பார்வதி எப்பொழுதும் தன்னுடைய பிள்ளைக்கு வாகனமா இருக்க முடியாது, மயிலோட கொஞ்சி குழாவே விளையாடுவா. ஆக எந்த மயிலோட விளையாடுவாளோ அந்த மயிலினுடைய நனவு இங்கே ஒன்ன பார்த்த உடனே அவனுக்கு வந்துடுத்து. ஆக அந்த மயில் மாதிரி பலவித வண்ணங்களாலே அழகாக சேவை சாதிக்கிறாள் என்கிறார் இந்த சுலோகத்துல. அதோட கூட மேகத்தை கண்டா மயில் தோகையை விரிச்சு ஆடும். நம்ம பார்க்கலாம், நம்ம எங்க மயில் இருக்கோ அங்க பார்த்தாலாம் என்ன மேகத்தை பா, மேகம் திறந்து இருக்கணும், மேக கூட்டம் இருந்ததுன்னா அப்ப பார்த்து தலையை தன்னுடைய தோகையை விரிச்சு ஆடும். அழகாக ஒரு சத்தம் கூட கேட்கும் அந்த சமயத்துல, அந்த இதுல பார்த்துட்டே இருக்கணும்னு தோணும் நமக்கு. அது போல பக்தர்களுக்கெல்லாம் பாதுகாதேவி மயில் மாதிரி இருக்கிறதுனால மயில் உன்னுடைய ஒளி மயில் தோகை, நீயோ மயில் மயில் மாதிரி இருக்கிறதுனால உனக்கு பக்கத்தில் இருக்கிறான கண்ணன் பிரகனா வந்திருக்கானே அவனை விழுந்து கொண்டு சேவிச்சுட்டே இருக்கணும் போது கண்ணை வச்ச கண்ணை வாங்காமல் சேவிக்கணும் போல இருக்கு பக்தர்களுக்கு. அப்பேற்பட்ட ரங்கநாதனுடைய பாதுகாகிய ஒன்னை மயிலாக நினைத்து நினைத்து கொண்டாடுகிறான் சிவன் என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்தில். மணி சமுச்சை வியக்தமாபாதயந்தீம் திவச ரஜனி சந்தியா யோகபத்யம் மயோகை உபனிஷதுபகீதாம் பாதுகேரங்கிணஸ்துவாம் அகடித கடனார்ஹாம் சக்திமாரோசயாமஹ. ஸ்லோகம் 574. விவித மணிசமுச்சை வியக்தமாபாதயந்தீம் திவச ரஜனி சந்தியா யோகபத்யம் மயோகை உபனிஷது உபகீதாம் பாதுகேரங்கிணஸ்தாம் அகடித கடனார்ஹாம் சக்தின் ஆலோசையாமஹா. பாதுகா தேவி பண்ண நாங்கள என்ன நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா அகடித கடனார்ஹாம் சக்தியும் ஆலோசையாமஹா அப்படின்னா உபனிஷத்தில் என்ன சொல்லிட்டு இருக்கு என்ன உபனிஷத்துக்கு எம்பெருமான் அகிதமான பிறருக்கு இல்லாத சக்தியெல்லாம் உடையவன் பராசிய சக்தி விவிதெய்வ சூரியது அவனுடைய சக்தி இத்தகையது நம்மால சொல்ல முடியாது இப்படியெல்லாம் உபனிஷத்து பேசுகிறது. அப்படி பேசுகிற ரங்கநாதன் இருக்கானே அந்த ரங்கநாதனுடைய சக்தி இருக்க அகடித கடனா சாமர்த்தியம் அதாவது கூடாதது கூட்டி வைக்கும் சேராதது சேர்த்து வைக்கும் மோகங்கரோதிவாசாலம் பங்கும் லங்கையும் கிருபாதமகம் வந்து என்பர். அதுபோல அதாவது வாசாலம் அதாவது வாய் ஊமையா இருக்கிறவன நல்லா வாக்மியாக நல்லா பேச முடியாக பண்ணுவான் என்பெருமான். நொண்டியா இருக்கிறவன மலையை தாண்ட முடியாக பண்ணுவான். இப்படியாக நடக்காத காரியத்தெல்லாம் நடக்க முடியா செய்வன் கூடாததை கூட்டி இருப்பவன் அப்பேற்பட்ட அகடித கடனா சாமர்த்தியன் பேர் அப்பேற்ப சாமர்த்தியுடையவன் எம்பெருமான். அந்த எம்பெருமானுக்கு அந்த சாமர்த்தியம் இருக்க சக்தி அந்த சக்தியாக பாதுகாதேவி ஒன்னை நாங்கள் சக்தியும் ஆலோசையாமஹா. எம்பெருமானுடைய அகடித கடனா சாமர்த்தியம் என்கிற விசித்திரமான அழகான சக்தி இருக்க எதையும் செய்யக்கூடியதான சக்தி அந்த சக்தியாக நாங்கள் நினைக்கிறோம். எதனால நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டா இப்ப கூடாதெல்லாம் கூட்டு வைக்கிறா பெருமாள் இந்த இடத்துல உங்ககிட்ட இப்போ என்ன விவிதமணிசமுத்தை வக்தமாவாதயந்தீன் திவச ரஜனி சந்தியா யோகபத்யம் மயூகைஹீன். இப்ப என்ன தோன்றதுங்கிட்டா பகல் பகலை பார்க்கறோம் போது விடுஞ்சாக்க சாயங்காலம் ஆச்சுனா இருட்ட பார்க்கறோம் ரெண்டு கண் நடுவில் சந்தியா காலத்தை பார்க்கணும். சந்தியா காலத்தில் கொஞ்சம் சவப்பா இருக்கும் வானம் இல்லையா உதயத்து உதய சந்தியிலையும் சரி சாயங்கால சாயம் சந்தியிலையும் சரி சூரியன் மலவார விழைச்ச சிவப்பா இருக்கும். ஆக அந்த பகல் ராத்திரி சந்தியா காலம் இதெல்லாம் எப்படி இருக்கும் தனித்தனியா இருக்கும். பகல் இருக்கிற காலத்தில் ராத்திரி வராது ராத்திரி இருக்கிற காலத்தில் சந்தியா காலம் இருக்காது இப்படி ஒன்னொன்று ஒன்று சேராது. இதெல்லாம் நீ இருக்கிறதுனால உன்னுடைய சக்தினால என்ன ஆச்சு இப்போ நீ தான் சக்தி ஆச்சு பெருமாளுக்கு அதனால பெருமாள் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டோம்னா இந்த பகல் ராத்திரி சந்தியா காலம் ஆக இந்த மூன்றையும் ஒரே சமயத்துல எல்லாரும் பார்க்க முடியாத பண்ணுகிறார். விவித மணிசம் எப்படி பண்ற அப்படின்னு கேட்டா விவித மணிசமுத்தை வெக்தமாக ஆதயந்தி விவித மணிசமுத்தை மயூகை பல்வகையான மணிகள் உங்கள்கிட்ட இருக்கு சரிங்களா. அதனால நல்ல வலுப்பான வடிகள் முத்துக்கள் நிறைய இருக்கு. அதே சமயத்துல கருப்பான எந்திரநீல கல்கள் நிறைய இருக்கு என்ன அதுக்கப்புறம் இதுலேருந்து இங்கிருந்து வெளுப்பம் கருப்பம் சேர்கிற சத்துல பத்மநாயக கல் இருக்கு அந்த ரெண்டுக்கு நடுவில் பத்மநாயக கல் கொஞ்சம் சகப்பா கொடுக்கறது நல்ல சாயங்கால மலைவாழ விழக்கூடிய சந்தியாகாலம் மாறி இருக்கு. ஆக உன்னிடத்தில் இருக்க முடியாத மணிகளாலே உண்டான இந்த நிறங்களாலே என்ன சிவப்பு மணிகள் எங்கு சந்தியா காலத்தையும் வெளுப்பு மணிகள் முத்துக்கள் பகல் பகலையும் அப்புறம் இந்திர நிலக்கல்கள் ராத்திரியும் உண்டு பண்றது இங்க திவச ரஜனி சந்தியா யோகபத்யம் பகல் ராத்திரி சந்தியா காலம் இவைகளுடைய யோகபத்யம் ஒரே சமயத்தில் இருக்கக்கூடியான தன்மையே உன்னுடைய கரணங்களால விவித மணிமயூகை பல்வகையான கரணங்கள் உங்கள்கிட்ட இருக்கிறதுனால அதனால் என்ன பண்றேன் இந்த மோனியம் சேர்ந்து இருக்கிறதாக நீ வியக்தமாக ஆதயந்து எல்லோருக்கும் தெரிய முடியாத பார்த்த உடனே மூணு எப்படிதான் ஒன்னா சேர்ந்தது அப்படின்னு ஆச்சரியப்படும் முடியாக இருக்கு. அப்பேற்பட்ட சக்தியாக நீ விளங்குகிறாய். ஆக எம்பெருமானுடைய ஐடியல் இடமாக சாமர்த்தியம் அதாவது எதையும் செய்யும் வல்லமை இருக்கு அந்த வல்லமையான சக்தியாக பாதுகா தேவி நான் ஒண்ணு நினைக்கிறேன் சேவிக்கிறேன் என்கிறார் இந்த ஸ்லோகத்துல. சகலமிதமபந்தியே சாசனே ஸ்தாபயந்தி முரமசனபதஸ்தா மௌச்சிகாதி பிரகாரா பிரகடயசி விசுத்த சியாம ரத்தாதி ரூபான் பல பரிணதி பேதான் பிராணினாம் பாதுகேத்வம். ஸ்லோகம் 575. சகலமிதமவந்தியே சாசனே ஸ்தாபயந்தி முரமசனபதஸ்தா மௌச்சிகாதி பிரகாரா பிரகடயசி விசுத்த சியாம ரத்தாதி ரூபான் பல பரிணதி பேதான் பிராணினாம் பாதுகேத்வம்.